பார்த்து கண் என்ற மொழி பார்த்து பெண் என்ற சுதி சீர்த்து மெல்ல வரும் காத்து சொல்லி தரும் பாட்டு கண் என்ற மொழி பார்த்து பெண் என்ற சுதி சீர்த்து Oh.